9வது நாளுக்கான தியானம். காட்டி கொடுப்பவர்கள். அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். மத்தேயு 24:10. கிமு 492 ஆண்டு பெர்சியாவை அரசாண்ட மன்னன் தரிவுக்கு தனது ராஜ்யபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆசை வந்தது. எனவே கிரேக்க நாட்டிலுள்ள அனைத்து பட்டணங்களுக்கும் தூதுவரை அனுப்பி தரியு ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை காண்பிக்கும் அடையாளமாக அந்தந்த பட்டணத்திலிருந்து தண்ணீரும் மணலும் கொடுத்து அனுப்பும்படி சொல்லி அனுப்பினார். தரியு ராஜாவின் வெற்றிகளையும் படை பலத்தையும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த கிரேக்க தேசத்திலுள்ள எல்லா பட்டணங்களும் தரியு ராஜாவிற்கு கீழ்ப்படிவதாக ஒப்புக்கொண்டனர். ஆனால் ஏதென்ஸ் பட்டணத்தார் தூதுவர்களாக வந்தவர்களை கொலை செய்தனர். எனவே தரியு அவர்களுக்கு விரோதமாக படைகளை அனுப்பினார். ஆனால் அவர்கள் தோற்று போயினர். தன் படைகளை திரும்ப தரியு பெற்றான். அவன் இறந்த பிறகு அவனுடைய மகன் ஆட்சிக்கு வந்து மீண்டும் படைகளை அனுப்பி போராடினான். அவனிடம் 25,00,000 வீரர்களும் 1,207 யுத்த கப்பல்களும் இருந்தன என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகின்றனர். யுத்தம் ஆரம்பித்தது. கிரேக்கர்கள் அவர்களோடு கடுமையாக யுத்தம் மேற்கொண்டனர். 2 நாள் யுத்தத்திற்கு பிறகு எஃப்ரியட்சர் என்பவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு பட்டணத்திற்குள் வருவதற்கு 2 மாற்று வழிகளை எதிரிகளுக்கு காட்டி கொடுத்து தனது சொந்த பட்டணத்திற்கே துரோகம் செய்தான். இதனால் பெர்சியர்கள் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றனர். பணத்திற்காக காட்டி கொடுப்பது ஒன்றும் புதிதல்ல. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக தனது எஜமானராகிய இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்தான் அல்லவா? 3.5 வருடங்கள் அவருடன் கூடவே இருந்து அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளையும் பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்திகளையும் கேட்டபோதும் அவனுடைய உள்ளத்தில் பண ஆசை இருந்தது. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் செல்வது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போல கடினம் என்று சொல்லியும் அதை கேட்டும் அவன் மரம் மாறவில்லை. வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இரட்சகரை காட்டி கொடுத்தான். அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பரலோகத்தில் உயர்ந்த இடத்தை இழந்து போனான். கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் அமர்ந்து தம் சீஷருக்கு கூறினார். அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று கூறினார். ஆகையால் அவைகளுக்கு நாம் தப்பும்படி கர்த்தருடைய இரகசிய வருகைக்கு ஆயத்தமாவோம். பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை, கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவோடே கூடவே இருந்தபோதும் பண ஆசை நிமித்தம் கர்த்தரை காட்டி கொடுத்த யூதாசை போல் இன்றும் அநேகர் இருக்கிறார்களே தகப்பனே, அவர்களிடமிருந்து எங்களை காத்தருளும். கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கப் போகிறார்கள் என்று கிறிஸ்து எங்களை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறபடியால் நாங்கள் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.